கர்ணன் வணக்கம். உங்களுக்கு பக்கத்தில் தோட்டப்பாடின்னு நினைக்கிறேன். தோட்டப்பாடியில் எழில் நடராஜன் மாதிரி பண்ணை வடிவமைச்சிருக்கிறாரு. அவர் வரப்பெடுத்த பிறகு மழை பொழிஞ்சு அவருடைய கிணத்துல வந்து 75 அடி கிணத்துல 60 அடி தண்ணி நின்றுது. சரியா? அதை போய் அதை வந்து புதிய தலைமுறை உழவு குவிருட்டு நிகழ்ச்சியில் வந்தது. இதையெல்லாம் உண்மையிலே நடந்த நிகழ்ச்சிகள் தான். அவர் வரலாறு காணாத அளவில் தண்ணி நின்றதை அவர் இப்போ தான் பார்த்தார் முதல் தடவையாக. அதை புதிய தலைமுறையை கொண்டு வந்து உழவு குவிருட்டு நிகழ்ச்சியில் அரை மணி நேரம் போட்டாங்க. News 18 சேனல்லையும் வந்தது. பல இடத்துல தண்ணியே இல்லாமல் போன வருஷம் இருந்தது. இந்த வருஷம் இப்போ 4 மணி நேரம் மோட்டர் ஓடுற அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. வரப்படுத்தா எப்படி நீர் உருவாகுது, ஏது எங்கேருந்து நீர் வருது, இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. தேவைப்பட்டால் நேரடியாக கலந்தாய் கூட்டம் உங்களுக்கு வாங்க. சரியா? நன்றி, வணக்கம்.